பறவைகளா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம், கொஞ்சம் நீ வந்து போர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா, கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா, என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா, என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா. முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதினி, இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதினி, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதினி.